இதுபரியம் சில மதங்களை நிரசிச்சுட்ட இனிமேல் பசுபதி மதத்தை நிரசிக்க போற பசுபதி மதம் சைவ மதம் சைவ மதமானது அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப விரோதமானது. நீ விரோதமானதுன்னாக்க ஐயாயிக்காலோ மீமாம்சைக்காலோ சாங்கியாலோ பௌத்தாலோ இவெல்லாம் இதுக்கு வரவே இல்லை. அதாவது எது பரதேவதை அப்படின்ற விஷயத்துக்கு அவர் சந்தைக்கே வரல ஐயாயிக்காலம். ஆனால் இந்த செய்வாள் இருக்காளே இந்த பாசுபதெல்லாம் மாத்திரம் விபரீதமா கடந்துடா. பரதத்துவத்துல விபரீதமான புத்தி விபரீதமான புத்தி வந்தது. அந்த விபரீதமான புத்தி வந்ததுன்னு அதை ஏத்துக்க யாருக்கும் முடியாது. அதனால என்ன பண்றார் அப்படின்னாக்க இவாறு கண்டனம் பண்றார் பால கண்டனம் பண்றார். இந்த பசுபதி மதத்தை கண்டனம் பண்றதுனால நிறைய அனுகூலங்கள் வருது. என்னென்ன அனுகூலங்கள்? சைவ மதத்தையே அடிச்சுட்டோம்னாக்க சிவனே பரதேவத்தை அப்படின்னு சொல்றோம் அந்த மதம் அடிபட்டதா இருந்தது. இது பிரதானமான உத்தேசம். ஏன்னா பரதேவதா பரமார்த்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் அது அடிக்கப்பட்டிருந்ததா இருந்தது ஒன்னும். இரண்டாவது வந்து அவ சொல்ற ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் இருக்கோ எல்லாமே விபரீத கற்பனைகள் அதுவும் அடிக்கப்படுறதா இருந்தது. மூணாவது இவாளும் சாங்கியன் மாதிரி பிரகிருதி காரணமாதிரியா இருக்கான்னு குமாரவரத்துக்கு சிகிச்சை தாய்க்கிறேன். அதாவது பிரதானத்தையே பிரகிருதி சாங்கியன் சொல்றானே பிரகிருதி அந்த பிரகிருதியையே காரணமாக அவர் என்ன சொல்றார். அதனால சாங்கியனை எப்படி கண்டனம் பண்ணணுமோ அந்த மாதிரி கண்டனம் பண்றதா இருக்கு. நாலாவது இந்த வைசேஷிகாரர்களையும் அவளுக்கு சமமா இவாளும் பேசுறா. அவ எப்படி வேத பாஷ்யாளோ இவா கூட வேத பாஷ்யாள் மாதிரிதான் வேத பாஷ்யாள் மாதிரிதான். அதனால அவளுக்கு சமமாக இவாளை சொல்லிக் கொள்றது. இந்த மாதிரி இன்னொன்னு ஒண்ணு பொதுவா சாங்கியன் கண்டனம் பண்ண போட்டார். சாங்கியனை கண்டனம் பண்ண முதல்ல அதிகரணத்துல அடுத்தது வைசேஷிகனை கண்டனம் பண்ணும். இவா ரெண்டு பேரும் வேதத்தை ஒத்துட்டு இருக்கான். மொத்தம் ஈஸ்வரன் ஒத்துக்களை மொத்தம் ஆணுமானிக ஈஸ்வரன் சொன்னான். ஆனால் அதன் பிறகு பாருங்கோ தொகுத்தால் நாலு பேரு ஜெயினத்தாய் அஞ்சு பேரும் கண்டனம் பண்றோம். அஞ்சு பேரும் கண்டனம் பண்ணிட்டு இந்த பசுபதி பாதத்தை கண்டனம் பண்றதுனால இந்த பாஷ்யா எல்லாம் இருக்காளே அவளை காட்டிலும் மோசமான வாழ்வாள் அவளை காட்டிலும் மோசமான வாழ்வாள் அது பிரதானமா சொல்லப்படுறீங்க. அதனால அது ஒரு விசேஷம். இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள். இன்னொன்னு இவா சொல்றா பாருங்க முதல்ல பெருமாள் அதன் பிறகு பிரம்மா சித்திரமுக பிரம்மா அதன் பிறகுதான் இந்த ருத்ரன் பிறக்கலாம். அதனால பேரனுடைய ஸ்திதி பெருமாளுக்கே பேரனா இருக்கும் ஸ்திதி. அப்படி இருக்கிறது பெருமாளை விட்டுட்டு பிரம்மாவையும் விட்டுட்டு இந்த ருத்ரனை போய் இந்த மாதிரி பரதேவதன் சொல்றாரு அது எவ்வளவு பெரிய தவறு. அதை கண்டனம் பண்ணும். இப்படி இதை கண்டனம் பண்ணிட்டோம்னாக்கா மீது எந்த தேவதையை பத்தியும் உச்சதியே வராது. வேற தேவதைகள்லாம் இருக்கட்டுமே பரமாத்மாவா பரதேவதையா வேற ஏதாவது தேவதை இருக்கட்டுமே அது வரவே வராது. எல்லா வருஷத்தினாலையும் இது கண்டனம் பண்ணிட்டுதான் ஆகிறது. ஆக இந்த பெருமாளை நம்ம பெருமாள் இருக்கானே அவனே பரதேவதையும் சாதிக்கணும் வேற எதுவுமே பரதேவதை இல்லை அப்படின்னு பரதேவதா பரமார்த்தியாதிகாரம் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இங்க எடுத்துக்கப்படுறதா இருக்கும். அதனால இது முக்கியமானது இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தினால பசுபதி மதத்தை கண்டனம் பண்ணிட்டோம்னாக்கா நீ எல்லாம் கண்டிச்சுதான் ஆயிடும். அதனால இந்த அதிகாரத்தை இப்ப எடுத்துக்கிற சரி. அதுக்கு மேல சுவாமி என்ன பண்றாருனாக்கா குமார தேசிகன் சங்கடி பேசுறாரு இந்த அதிகாரம் ஏன் இப்ப சொல்லணும் முன்னாடியே சொல்லலாம். அதாவது எப்படி இதுவரையும் சொல்லப்பட்ட மதங்கள்லாம் ரொம்ப மோசமான மதங்கள் அசமஞ்சசமான மதங்கள் சரியான மதங்கள் இல்லை அப்படின்னு இவர்கள் சொல்லிருக்கோம். இவர்கள் சொல்லப்பட்ட மதங்கள் எல்லாமே சாங்கியனோ வைசேஷிகனோ பௌத்தாலோ ஜெயினாலோ இப்படி இவா எல்லா நீச்சமான மதங்கள் நிராகரிக்கத்தகும் பகிஷ்கரிக்கப்பட வேண்டியவைகள் அப்படின்னு எப்படி சொல்லப்படுறதோ அந்த மாதிரியாகவே இந்த பசுபதி மதம் கூட சமமா இருக்கு. அதையும் தள்ளிடணும். அதனால இது சொல்லிடுது. சரி, இப்ப வந்து இவா கூட பிரகிருதியை காரணமா வச்சுக்கிறார். சிவன் வந்து நிமித்த காரணம், பிரகிருதியே உபாதான காரணம். ஒரு வாக்கியம் இருக்கு, மாயா பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு இருக்கு. மாயின பிரகிருதி, அந்த மாயையை உடையவன் மாயி மாயின்னு சொல்றோம். அவன் யாரு அப்படின்னா மகேஸ்வரன். அதனால என்னாச்சு, இந்த பிரகிருதி இருக்குதே அதுதான் சாங்கியம் சொல்ற பிரகிருதி இருக்கும், அதுவே உபாதான காரணம். சிவனோ நிமித்த காரணம் அப்படின்னு அவ சொல்ற. இப்போ இவ என்ன கேட்கிற சுவாமி வந்து குமாரதேசியம் கேட்கிற அப்படியானா அந்த சாங்கியனை கண்டனம் பண்ண முடியும் அதிகரணம். அந்த அதிகரணத்துக்கு அப்புறமே இந்த பசுபதி மதத்தையும் கண்டனம் பண்ணிருக்கலாமே. ஏன்னாக்க அவன் நிரீஸ்வர சாங்கியன், இவன் சேஸ்வர சாங்கியன். சிவனை இதுவா ஒத்துட்டான் நிமித்த காரணமாக, உபாதான காரணமா பிரகிருதி ஒத்துட்டான். அதனால அதை கண்டனம் பண்ணிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு இத்தனை அதிகாரங்கள் கழிச்சு ஏன் இவன் கண்டனம் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்ற. அப்படி இல்லை, காணாத சாட்சிய பாஷண்டைகி காணாத, அதாவது வைசேஷிகள் அந்த மாதிரி பௌத்தால் ஜெயினால் பல பாஷண்டிகள் இவாளான இந்த பிரபஞ்ச வேதங்களும் பிரபஞ்சங்களும் பிரலோபிக்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டது. அதனால இவன் வேத பாஷியாள். அதனால அந்த பௌத்த ஜெயினாள்லாம் இருக்கிறோம், அவன்லாம் நேரையே வேத பிரமாணத்தை ஒத்துக்கல. ஆனா வைசேஷிகன் வேதத்தை ஒத்துண்டே நம்மளை தோஷம் சொல்றான். அதனால அவனால கண்டனம் பண்ணிட்டு முதல்ல. அதன் பிறகு இங்க வந்து மகாபாரத ஒரு ஸ்லோகம் இருக்கு, சாங்கியம் யோகா பஞ்சராத்திரம் வேதா பாசுபதம் ததா அப்படின்னு இருக்கு. சாங்கியம் யோகம் அது மாதிரி பாஞ்சராத்திரம் அது மாதிரி வேதம் பாசுபதம் தான் இருக்கு. இதுல வேதத்துக்கு சமமாக பாசுபத மதமும் படிக்கப்பட்டிருக்கு. அதனால அதுலயாவது ஒரு விசுவாசம் வந்துற போது அப்படின்றதுக்கோசரம் வேதத்தையே ஒத்துக்காத பௌத்தன் ஜெயினன் அவனெல்லாம் பண்ணிட்டு கனாதான் அவ பாஷ்யால் மாதிரி இருக்கா, அதனால அவனையும் கண்டனம் பண்ணிட்டு அதன் பிறகு இவந்தெல்லாம் கையெழுக்கணும். அதுக்கோசரம் தள்ளி இந்த அதிகாரங்கள் முடிகிற பதிகளும் இருந்த. அதனால வேத விரோதம் தான் இருக்கீங்க. வேத விரோதம் இருக்குதுன்றதுனால அசாதுத்வம், அங்க வேத பாஷ்யத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டது. பௌத்தால் வைசேஷிகால் ஜெயினால்னா வேத பாஷ்யம் அப்படின்னு அங்க நிரூபிக்கப்பட்டது. இங்க வேத விரோதிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. அதான் வேத பாஷ்யம் தள்ளியிருந்த வாழ்க்க சர்வாத்மா. இவாள்னா சிவனை ஒத்துக்கோ, வரவே அதிகா ஒத்துக்காத சொல்ற சில ஆச்சாரங்களை ஒத்துக்கோ, ஆனா சில விஷயங்களை ஒத்துக்காது, சில ஆச்சாரங்களை ஒத்துக்காது. எதை அங்கீகரிக்கணும் எதை அங்கீகரிக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் பார்த்துட்டு போறதுன்றது இந்த வேத விரோதத்தை ஸ்தாபிக்கிறதுனால வேத விரோதம் இருக்குது. அது வந்து இங்க சொல்லப்படுறதுனால அந்த அதனால இந்த சங்கரி இங்க வந்ததுன்னு ஒரு பட்சம். இன்னொன்னு ஷரத்த சங்கேபம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தம்லாம் உபலப்தம் இல்லை. தேசிகனுடைய பிரபாவம் வர ஆரம்பிச்ச உடனே பாஷ்யகார கிரந்தங்கள் ஒண்டிதான் மீந்தது. அதே மாதிரி இவரது வாதியம் சாம்புவார் அப்புள்ளார் அவர், அப்புறம் நாராயணாச்சாரியர் அவர் வந்து நீதிமாறன் எழுதியிருக்கார். இந்த மாதிரி சில கிரந்தங்கள் தான் எம்பெருமானாருக்கு அப்புறம் வேதியனுக்கு அதுக்கு முன்னாடி நடுவுல இருந்ததுல ஒரு கொஞ்ச கிரந்தங்கள் தான் கிடைச்சிருக்கு. கொஞ்ச கிரந்தங்கள் தான், அது நடாசுரமான கிரந்தங்கள். அதே மாதிரியாக இவரது நீதிமாலா நாராயணாச்சாரியர் பண்ணது அப்பிள்ளார் பண்ண அது நியாய புடிஷம், இந்த மாதிரி சில கிரந்தங்கள் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நியாய சுத்தாஞ்சனம், நியாய பரிசுத்தி, சர்வார்த்த சுத்தி, புத்தகம், வியாக்கியானம், அதெல்லாம் சுவாமி ஜெயதியின் நிறைய கிரந்த கர்த்தர்களே கிரந்தங்களை நிறைய சாக்கிறார், நிறைய சாக்கிறார். பராசர பற்றி இவ்வளவு கிரந்தங்கள் அனுப்பி வச்சு நமக்கு சரசனா பாஷம் தான் கிடைச்சிருக்கு. அது மாதிரி நக்கராசிரியங்கள் அர்த்தம் கிடைச்சது, நீ எதுவுமே கிடைக்கல. ஏன்னா பராசர பற்றி அவ்வளவு நிறைய பண்ணிருக்க, அதெல்லாம் கிடைக்கல. காரணம் தேசியனுடைய ஸ்ரீசூக்திகள்லாம் ரொம்ப ஆளி பயிற்சிச்சு, ரொம்ப நல்லா பிரபாவத்தை அமைச்சிருச்சது. அதனால அது விசேஷமா போயிடுவே நீதி கிரந்தங்கள்லாம் யாருமே படிக்காம போயிட்டாளா என்னன்னு தெரியல. அதே மாதிரி விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர், மூணு விஷ்ணு சித்தர்கள் இருக்கா நம்ம சம்பிரதாயத்துல, எத்தனையோ பேர் இருக்கலாம், பிரதா பிரசித்தமானவாள். ஒரு விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார், இரண்டாவது விஷ்ணு சித்தர் எங்களாழ்வான், எம்பெருமானாருடைய சாட்சாத் சிஷ்யர், நடாதிருமாளுக்கு சாட்சாத் ஆச்சாரியர். அவர் வந்து விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவார். அதனால ஸ்ரீவிஷ்ணு சித்தியம்னு அதுக்கு பேரு. அவர் ஒருத்தர். இன்னொரு விஷ்ணு சித்தர் சரத்த சம்சேபன் என்று தான் அனுபவிக்கிறார். அந்த சுவாமிய ஏற்கனவே இந்த 24வது ஸ்லோகம் ஆரம்பத்திலேருந்து எத்த சேனேஸ்வரார்கி ரகண வகுலவர் திங்கரி அங்கீகாரி வியாசாரியை ஞாசிதத்துவதமதி விசதம் விஷ்ணு சித்தை விவபுரே அப்படின்னு இருக்கு. அந்த விஷ்ணு சித்தர் ஷடவர்ஷ குலத்துல பிறந்தவரா, எங்க கோத்திரமா, அந்த கோத்திரத்துல அவதரிச்சு வர. ஏன்னா சுவாமி ஜெயதியனுடைய திருப்புவார சாய்க்கிறார், ஷடவர்ஷ கோத்திர பிரபவா சாட்சி, அந்த சுவாமி மாதிரி சாய்ச்சிருக்கேன்னு சொல்ற. அவர் ஷடர்த்த சம்சயம் பண்ற கிரந்தங்கள்லாம் அனுகிரகிச்சிருக்க. அதுல இந்த மாதிரி ஒரு சங்கதி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி மூணு விதமான விஷ்ணுசித்தான். அந்த மூணு விஷ்ணுசித்தான்ல இவர் வந்து ஒரு விஷ்ணுசித்தர், பிரசித்தமான விஷ்ணுவர். இந்த சுவாமியை நிறைய விஷயங்கள் சித்தாஞ்சனம் அதே மாதிரி இதெல்லாம் இருக்கு பாருங்க, நியாய பிரசித்தி எல்லாத்திலையும். ஏன் 25வது ஸ்லோகத்துல சொல்லிருக்கார், அந்த சுவாமி வந்து பிரமேய சங்கிரகம், பிரமேய சங்கிரகம் நான் மாத்து சொல்லிட்டேன், பிரமேய சங்கிரகம் சரத் முன்சேமம் அவர் பண்ணேரா என்னன்னு தெரியல, பிரமேய சங்கிரகம் எல்லாம் பண்றாரு, அதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. அந்த சுவாமி சாய்க்கிற சமயத்துல அவர் ஒரு விதமான ரக சொல்றார், ஆரம்ப நாடிகரணத்திலேயே வைசேகிகளை கண்டனம் பண்ணியாச்சு. ஆரம்ப நாடிகரணத்திலேயே சுவா ரமண சப்தாதிக்கா அப்படிங்கிற இடத்திலேயே வைசேகிகளை கண்டனம் பண்ணியாச்சு. அதே மாதிரியாக இங்க வந்து அந்த வைசேகாதிகளும் மகத்தீர்காதிகளும் அங்க சொல்லப்பட்டவருடைய விசேஷங்கள் சமவாயம் முதலான தத்துவங்கள் அத்தனையும் இங்க கண்டனம் பண்ணப்படுறது. அது ஏற்கனவே சொல்றார், அங்க வேதமே அனித்யம்னு சொன்னாங்க வைசேகிகள். அதுங்க அதன் பிறகு சௌகதால் அதாவது பௌத்தால் ஜெயினாலிவாள்னா வேதம் அப்ராமாண்டியம் சொன்னான், அவன் வேதம் அனித்யம்னு சொன்னான், வேதம் அனித்யம்னா வைசேகிகள். ஆனால் பௌத்தால் ஜெயினால்னா வேதமே கிடையாது அப்பிரமாணம் சொன்னான், அவளையும் கிரணம் பண்ணிட்டார். இப்ப என்னன்னாக்கா இந்த பாசுபத அதிகரணத்துல அனைத்து வேதாந்த வேத்தியமானது பரமபுருஷன் யார் அப்படின்னா எம்பெருமான். அந்த எம்பெருமான் அவன் இல்லவே இல்லை, அவனை தள்ளிவிட்டு இந்த சிவன் தான் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த மதமானது வேத பாஷ்ய அதிசயமா, வேத பாஷ்யெல்லாம் காட்டிலும் இவன் ரொம்ப உகந்த வேத பாஷ்யான் பாஷுபதன். அதனால அவனை இங்க கண்டனம் பண்ணுவோம். முதல்ல சொல்லப்பட்டதெல்லாம் சாமானிய வேத பாஷ்யா, இப்ப இவன் இவருக்கானே மகாவேத பாஷ்யன், இவன் அவ்வளவு நீச்சமானவன், இவனை கண்டனம் பண்ணிருந்தான். கபிஸ்தரன் சுவாமின்னு ஒரு மகான் எழுந்தவர் இருந்தார், கபிஸ்தரன் சுவாமி, மிகப்பெரிய நையாயிகர். நம்ம திருப்பதியில் இருக்கிற தேவஸ்தான காலேஜ், சம்ஸ்கிருத காலேஜ், அந்த காலேஜுக்கே பிரின்சிபாலா இருந்தார் அவர், ஆவியாபகர். அந்த சுவாமி வந்து வியாச சித்தாந்த மார்த்தாண்டன் ஒரு ஜென்மம் பண்ணிருக்கார், பேரே என்ன கம்பீரம் பாருங்க. வியாச சித்தாந்தம் வார்த்தாந்தம். அந்த புத்தகத்துல என்ன பண்ணாக்க, ஒவ்வொரு சூத்திரத்தினாலும் சொல்லப்படுறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் திருவேங்கடமுடையான். ஸ்ரீனிவாசனே திருவேங்கடமுடையானே இந்த இடத்துல சொல்லப்படுறான். பெருமாளத்தை வந்து எதுவும் கிடையாது, எந்த சூத்திரத்தை எடுத்திருந்தாலும் சரி எல்லாத்திலையும் பெருமாள் தான். அது இந்த பெருமாள் கூட ஸ்ரீனிவாசன் அவர் அதிக நடத்தமான எழுதியிருக்கிறார். அதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஸ்ரீனிவாசனாம பஜே அப்படின்னு தான் எழுத, ஸ்ரீனிவாசங்கிற பேரையுடைய அந்த இந்திரமானை தெரிக்கிறேன். எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு, ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட சிவன் தான் தேவத்தை அப்படின்னு சந்தேகம் வந்துடுவார். எல்லா அதிகரணங்கள் எல்லா சூத்திரங்களாலையும் சொல்லப்படுறது எம்பெருமானான திருவேங்கடம் உடையானு அவர் பார்த்து, அந்த மாதிரி மூர்த்தன்யமா இருந்த அசவிஷம் எல்லாம் மூர்த்தன்யமானவர்கள் அவ்வளவு விசேஷம். அது அந்த சுரபுரம் சுவாமின்னு திறந்த சுரபுரம் சுவாமின்னு அவன் எல்லாம் மகாபண்டிதான், ஏழு தலைமுறையில மகாபண்டிதான் இருந்தா. சம்பந்தம் இல்லாட்டாலும் அவன் இவ்வளவு வைஷ்ணவத்துல தீவிரமா இருந்தவான்னு சொல்லிட்டு பேசணும். அபிஷாரம் இல்ல அவன் என்ன பண்ண, ரெண்டு செருப்பு ஒண்ணு பாதிரிகள், அவனுடைய பாதிரிகளை பத்தி சொல்லணும். பாதரக்ஷர் குத்து ஒன்னு துவைதம் இன்னொன்னு அத்வைதம்னு வேணும். ஏன்னாக்கா அத்வைதிகளோ பெருமாளையே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டா, துவைதிகளோ பெருமாளை ஒத்துண்டு அபார்த்தம் சொல்றா, அபார்த்தமான அர்த்தங்கள் தான் சொல்றா. அதனால அவனெல்லாம் நம்ம சேர்த்துக்கவே கூடாது. ரெண்டு பாதரக்ஷைகள் இது நான் அப்படின்னு சாமி சாமி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அவள்லாம் அவ்வளவு தீவிரமா இருந்தவா. அதனால இவன்னா இருக்கானே பாஜுபதன்னா அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட மதத்தை எந்த காரணத்தை கொண்டும் ஏத்துக்கவே கூடாது. அதை இங்க சொல்ற. அதனால அந்த மத கண்டனம் பண்ணிருக்க அவன் என்ன சொல்றான், அவன் பிரமாணம் சொல்லுவானோ இல்லையோ, ருத்ரன் தான் எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டதான் சொல்லணும். அதுக்கு சுவாமி சாய்க்கிற எல்லாத்தையும் ஏன்னா அவன் சொல்லிட்டானோ வந்து கைசி பிரம்மணோ நாம நிஷோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பவத்தோ தஸ்மாத் கேசமநாமவான். பணவார்த்தையுடைய சோகம் இருக்கு, இங்கேயும் உதாரிக்கிறார். குமார் வரதேசியன் கா அப்படின்னு பிரம்மாவுக்கு பேரு. அந்த பிரம்மாவும் நானும் எல்லாருக்கும் நான் ஈஸ்வரன் சொல்றார். ஆனா நாங்க ரெண்டு பேருமே திருமேனியிலிருந்து நாங்கெல்லாம் பிறந்தோம். ஆவா தவாங்கே சம்பவத்தம், உன்னுடைய திருமேனியில்தான் நாங்க பிறந்தோம். அதனாலதான் உனக்கு கேசவன் பேர் இருந்தது. கேசவன் இன்னொருத்தவன் கேசிங்கிற அசுரனை கொண்டதுனால கேசவன் ஒன்று பேரு. அதே மாதிரி இந்த கேசவன் அக்கா இந்த ரெண்டு ஜீவன்கள் கான்ற பிரம்மா காஞ்சிபுரத்துக்கு கா அப்படின்னா பிரம்மன், அந்த சதுர்முக பிரம்மாவனால இந்த ஊரானது அஞ்சிதம் நிறுவப்பட்டது. அதனால இதுக்கு காஞ்சின்னு பேரும். அதுக்கு அதே மாதிரியாக கான பிரம்மா ஈசன்னாக்கா சிவன், இவா ரெண்டு பேரும் பெருமாள் சேர்ந்து அவதரித்தார். அதனால இவாளுக்கு பெருமாளுக்கு கேசவன் பேர் வந்துச்சு. அதை உண்மையை ஒத்துண்டானோ இல்லையோ, அதனால இவன் சர்வஜன், உண்மையை ஒத்துண்டதால இவன் சர்வஜன் அப்படிங்கிறார். அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான் இவன். அதே மாதிரி நமஸ்தே ருத்ரமன்யவே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால சுதிகளையும் அவனுக்கு பிரசித்தமா இருக்கு. அதனாலேயே அவன் சத்தியவாதியா இருக்கான். என்ன சத்தியவாதி சுவாமி சாய்க்கிற, தாசபூதாஸ்வத சர்வே ஹ்யாத்மான பரமாத்மனஹ அசோகம் அபிதே தாச இதிமத்வான மாம்யஹம் அப்படின்னுட்டு உபோத்காரத்துல இருக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லச்ச எல்லா ஜீவன்களுமே ஆத்மாக்களுமே எம்பெருமானுக்கு சேஷமா இருக்கா, தாசாலா இருக்கா. அதனால அசோகம் அபிதே தாச, அதனால நாம் கூட உனக்கு தாசன் தான். அப்படியா அந்த அந்த மனோ அபிப்பிராயம் தான் எனக்கு இருக்கு, அதனால உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ருத்ரன் சொல்ற வாக்கியம். அங்க சுவாமி சர்வஜ்ஞான ருத்ரனும் தானிய சொன்னான் அப்படின்ற. அதனால இவன் வந்து சத்தியவாதி, உண்மையை சொல்லிட்டான் சர்வஜன். உண்மையை சொல்லட்டும், சத்தியவாதியா இருக்கணும், உண்மையை சொல்லட்டும் சர்வஜன். தன் தத்துவத்தை தெரிஞ்சதுனால இவன் வந்து அப்படின்னு அர்த்தம். அதனால சத்தியவாதியாக இருக்கான் இவன். இது மூணாவது இவனுடைய விரதங்கள்லாம் இருக்குதம் அப்படின்னு இந்த ருத்ர விஷயமான விரதங்கள்லாம் சுசித்தமா இருக்கு, உபநிடத்துல இருக்கு. அதனால வேதமே அவனை சொல்றது. ஏன்னா இந்த சமக்கம் நமக்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ருத்ரோ ருத்ர ருத்ரோன்னே இருக்கு. அதெல்லாம் இந்த சிவனை பத்தியே வரும், அதெல்லாம் வேதத்திலேயே இருக்கிறதுனால வேதத்திலேயே ருத்ரனுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கு. அவன் சத்தியவாதியாக இருக்கான்ட்டு வேதனையே உதாரிக்கிறேன். அனைத்தையும் தெரிஞ்சவனாகவும் உபநிடம் சொல்றது வேதம். அவனுடைய விரதமும் பிரசித்தமா இருக்குது, அதனால அவன் சொல்றதெல்லாம் பிரமாணமா இருக்கட்டுமே. அதனால பாசுபத மதம் கூட ஏத்துட்டுதான் ஆகணும் அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபிக்கலாம். அது யாருமே ஒத்துக்க மாட்டா. சுவாமி ஒத்துப்பேரா? சுவாமி ஒத்துப்பேராத? நம்மங்கள்லாம் பாவங்கள்லாம் பண்ணுவோம். பாவங்கள்லாம் பண்ணச்ச ருத்ரனை குறிச்சு தயாரி ஒவ்வொன்னா வரும். ருத்ரனை குறிச்சு பண்ணிட்டு ருத்ரா இடன் நவமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உபஸ்திருஷ்ய அப்படின்வா ஜனத்தத்துக்கு போனது. அதுக்கு மீதி எந்த தேவதைக்கும் சொல்லல, இந்த ருத்ரனை குறைச்ச மாதிரி ஜனத்தை கை கொடுத்துருவான். ஏன்னா சத்த சொல்ல முடியும். அது ஸ்மார்த்தாள் வைஷ்ணவாள் எல்லாருமே அதை நட்டிக்கிறா. அப்ப உபஸ்திருஷ்யன்னு அதான் காரணம். ஏன்னா அவனுடைய வைபவம் நமக்கு வேண்டாம், இது தேவையற்றது நமக்கு. அதனால அவர் கேட்டுக்கிறது இல்லை பெரியவாள்லாம். அதனால தேசிகன் ஒத்துப்பேரா? மெய் ஒத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உண்மையிலேயே ருத்ரன் சர்வஜ்யத்வாதிகள்லாம் இருக்கட்டும், அவன் அப்படி இருக்கிறதுனாலதான் பெருமாள் என்ன பண்ணேரா, சுவாமிகர் ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரைய பெருமாள் ஆதேசம் பண்ணிட்டார். உத்தரவு போட்டு இருக்கிறவாள் நியமனம். ஹே ருத்ரனே நீ மகாபாகு, நீண்ட கைகளை உடையவன், நீ நேரம் பண்ணணும், மோகசாஸ்திரங்களை பண்ணு, மோகிக்கணும், ஆசுர பிரகதிகள் எல்லாம் நீ மோகிக்கணும், மோகனத்தை கொண்டு அவனெல்லாம் எப்படி மயக்கமடைவாளோ மோகிப்பாளோ அந்த மாதிரி நீ சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணு. அதனாலதான் பாருங்க, அது ஸ்மார்த்தாலோ வைஷ்ணவாலோ மாத்துவாலோ எல்லாருமே நல்ல விடயங்கள் எல்லாம் பெருமாளை பத்தி தான் பண்றா. இப்பெல்லாம் தான் புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பெருமாளை பத்தி தான் பண்ணணும். காரணம் என்ன? அதெல்லாம் க்ஷுத்ர விஷயங்கள் தான் வரும். அந்த க்ஷுத்ர விஷயங்கள்லாம் ஆசுர பிரகதிகளுக்கே தேவை, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளாம் சாத்விகா, தாமச பிரகதிகளும் அதெல்லாம் தேவை. ராவணன் பரமசிவ பக்தன், என்ன எல்லாரும் அங்கிருந்தான் வேண்டாம். அமாதி பிரஜாபதி வாங்கிட்டா, பெருமாள்கிட்ட வாங்கிட்டு வரணும். நீங்க பெருமாள்கிட்ட வர வாங்கிட்டு பாருங்க, யாராலையும் அடிக்க முடியாத வாழை. நம்ம புராணங்கள்லாம் பாருங்க, எம்பெருமானா யாராவது எம்பெருமானா அனுகிரகிக்கப்பட்டாலோ அவர்கள்லாம் ஒரு கெடுதல யாருக்கேயும் வந்தது இல்லை. அவன் யாரையுமே உபதிரவப்படுத்திருந்தா சரித்திரம் இல்லவே இல்லை, எந்த இதிகாச புராணத்திலையும் இல்லை. அதே ருத்ரனோ அல்லது சதுரமுக பிரம்மாவோ இவாள்லாம் அது மாதிரி பண்ணிட்டு எல்லாருக்கையும் உபதிரவ உபதேசிட்டான். இது நம்ம பத்மாசுரன் விஷயங்கள்லாம் பத்மாசுரன் வரம் கொடுத்து அவருக்கே தள்ள வந்தது. சரியாக மோக சாஸ்திரங்கள் ஆசுர பிரகதிகளை மோகிக்க வைக்கணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி பெருமாள் கவசம் வேணாம். சொல்லியிருக்கிற மகாபாகோ மோகசாஸ்திராணி காரைய, மோகசாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணினி பண்ணிட்டு எல்லாரையும் மோகிச்சு விட்டு அப்படின்னுட்டு. அப்படி இதெல்லாம் இந்த மாதிரி அவன் தன்னுடைய தந்திரத்தை, தன்னுடைய தரிசனம், தன்னுடைய ஆகமங்கள் அதெல்லாம் எழுதிட்டான் அவன். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார் குமார தேசிகன். இந்த சதுரமுக பெருமா இருக்க இருள்ளோ பெருமாள் என்னன்னு அவர் வச்சார். அவர் வந்து பரம பாகவதர், திருவாளபுரம் பக்தர். ஏன்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க, யுவகோடி சகசிராணி விஷ்ணுமாராத்திய பத்மபூஹோ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவாணிதி சுஸ்ரும சுஸ்ருமன். பா, யுவகோடி சகசிர வருஷங்கள் விஷ்ணு வந்து ஆராதிச்சாரு. ஆக்சுவலி கேட்ட பைத்தியம் என்ன பண்ணார், எனக்கு திருப்பி நான் வந்து பிரம்மாவாவே இருக்கணும் எனக்கு கூட. அவர் ஆசை அவ்வளவுதான், அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு தூரம் ஆராதிச்சுட்டோ எனக்கு மோஷம் வேணும்னு கேட்கக்கூடாதோ. அதான் இந்த கர்மா வந்து மோகிச்சு விட்டது. அந்த பிரம்மா என்ன பண்ணாக்க, திருவாள் நாளா ஆகியிடப்பட்டவராக நம்ம தகர வித்தியை பார்த்தோம் பாருங்கோ. இந்த தகர வித்தியில என்னன்னாக்க, இந்திரன் விரோசனன், அசுராளுக்கு தலைவன் விரோசனன், தேவதைகளுக்கு தலைவன் இந்திரன். இவா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சேவிக்கிறார். என்ன பிரம்ம வித்திய உபதேசம் பண்ணி, உடம்பே உடம்பே பிரம்மம், அதையே உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுற. உடம்பு நல்லா அலங்காரம் நின்று நல்லா பாத்துக்கணும். இதெல்லாம் சொன்ன உடனே உடனே ரொம்ப சந்தோஷமா போயிடுத்தான் விரோசனனுக்கு. உடனே போய் உட்காந்துட்டான், நம்ம உடம்ப நல்லா அலங்கரிச்சுட்டு அனுபவிக்கணும், இதான் சுகம் அப்படின்னு போய் உட்காந்துட்டான் சார்வாகன். இந்திரனும் அப்படி இல்லை, எல்லா விஷயத்தையும் அவனுக்கு திருப்தி இல்லாம மேல மேல மேல கேட்டு கடைசியில தகராக சுத்த வாக்கியமான பரமாத்த பரியந்தான் கேட்டு போனான் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறது விடுறதுன்னா விஸ்தாரமா சொல்றது. அது சொல்ற அவன் வந்து அப்படி விரோசனனை மோகிச்சு வச்சான் அப்படின்னா ஆதுர பிரகதிகளுக்கெல்லாம் அல்ப சுகம் வந்துட்டாலே போறோம், அல்பமான சுகத்தை வந்துட்டாலே போறோம், அதுங்கெல்லாம் சந்தோஷமா போயிடும். அந்த மாதிரிதான் இங்க. அதனால எம்பெருமான் வந்து நியமனம் பண்றான், அதை எடுத்துட்டு ஆசுர பிரகதிகள் எல்லாம் மோகிக்கிறதுக்கோசரம் இவாள் எல்லாம் பண்றா. அதனாலதான் சொல்றது எல்லாமே பெருமாளோ சாத்விகமான விஷயங்களை சாதிச்சார், பிரம்மாவோ ராஜசமான விஷயங்களை சொல்றார், சிவனோ தாமசமான குணங்களை சொல்றார். தமோகுண பிரவர்த்தகன் ருத்ரன், இது அவனை பத்தி சொல்ற லிங்க புராணத்துல வாக்கியம். தமசா கால ருத்ரஸ்யா ரஜசா கனகாண்டஜா சத்வேன சர்வகோ விஷ்ணு சர்வலோக நமஸ்கிருதா அப்படின்னு சொல்றது. அதாவது தமசனால காலருத்ரனா இருக்கான், அதே ரஜச ரஜோகுணத்தினால கனக அண்டஜம். தஸ்மின் அண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாவாக, அதாவது சொர்ணமயமான ஒரு பிரம்மாண்டமா அது உள்ள இவர் எழுந்துள்ளிருக்கார் பிரம்மா. அதனால கணக்க அண்டஜக, கணக்கமாகிற அதாவது சொர்ணமாகிற அண்டம் ஒரு பிரம்மாண்டம் மாதிரி, அதுல இவன் அவதரித்தான் பிறந்தான். அவனும் ரஜோகுண சமுத்தவன். அதே மாதிரியாக எம்பெருமானும் சத்வேன சர்வகோ விஷ்ணு சர்வலோக நமஸ்கிருதா, சத்வேன சத்துவகுணத்தினால அனைத்து இடத்துக்கும் போறான் இவன், விபுவா இருக்கான் அவன் விஷ்ணு சர்வலோக நமஸ்கிருதா. லோகத்தில் இருக்கிறவ அத்தனை பேர்னாலையும் அனைத்து லோகத்தாரர்களாலையும் சேவிக்கப்படுவனா இருக்கான் இவன் அப்படின்னு லிங்க புராணம் சொல்றது. அதே மாதிரி மத்திய புராணத்துல சொல்லச்ச அக்னி என்ன சிவன் என்ன இவாளுடைய மகாத்மியம் இருக்குது, தாமசேஷு பிரகீர்த்தியது. இந்த தாமசமான புராணங்கள் இருக்கோல்லையோ அதுலதான் சிவனுடைய மகாத்மியமானது சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி எம்பெருமானும் கூட பிரமாதமோகோ தாமசோ பவதோ ஞானமே வச்ச அப்படி தமசா பிரமாதமோகோ தமசா, தமச இருக்கே அதிலிருந்து பிரமாதம் அஞ்ஞானம் மோகம் இதெல்லாம் வந்துடும், அஞ்ஞானமும் அதுதான் வருது பவதா அப்படின்னு திருவாரூர் பிரதேசிக்கிறார். அதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு, இந்த தமோகுணன் தமோகுணத்தோட கூடின சிவன் இருக்கானே அவனுடைய கிருத்தியங்கள் ஆகமங்கள் அதிலிருந்து இவைகள் தான் வருது. அதனால இன்னொன்னு வந்து மகரிஷிகள் சொல்றா, யாவேத பாக்கியாஸ்மதியா யாச்சக்காச்சுஷ்டயா சர்வாஸ்தானி பதா பிரேசிய சமோ நிஷ்டாஹிதாஸ்மிருதா அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. வேதபாக்கியங்கள் புதிருஷ்டிகள் அது மாத்திரம் இல்லாம அவ சேர்ந்த ஸ்மதிகள் இதெல்லாம் நிஷ்பலமா கொடுத்து இவையெல்லாம் சமூக நிஷ்டாலா இருக்கார். சமூக நிஷ்டாலா இருக்கிறதுனால ஏற்கவே ஏற்றுக்கவே கூடாது. எனவே எல்லாம் நிஷ்பலங்கள். உடனே உடனே பணத்தை கொடுத்தோம். சுத்திர பணம் கீதை சுந்தர பெருமாள் என்னவோ தெரியல பெருமாள் உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு. நான் இப்படிதான் என்ன உபதேசிட்டு இருக்கேன். ஆனாலும் கூட யோகத்தில் இருக்கோம்ல என்ன தெரியுமா பண்ற இந்த கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ பண்ணாம உடனே உடனே இந்த ஜென்மத்துல இப்பவே என்ன பலம் வருமோ அதை பண்ண ஆரம்பிச்சுள்ளே. ஏன் என்ன அவ பாப்ப வாசனை சுத்திரமான பலத்துக்கோசரம் சுத்திரமான கர்மாக்களா பண்ற ஏனோ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னுட்டு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். ஒருவனம் உபதேசம் பண்ணாலும் பண்ணாது மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் அப்படின்னு தமோ குணத்தினால வருது. இப்படி தமோ குணத்தினால வந்ததுனால இதெல்லாம் மோகி சாஸ்திரங்கள் மோகிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அவையெல்லாம் ஆசுர பிரகதிகளுக்கோசரமே சொல்லப்பட்டது. அது கூட எம்பெருமானுடைய ஆக்ஞையினாலும் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டதுனால அவைகளை நம்ம எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நமக்கு இது தேவையே இல்லை. ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்ட்டு மறந்தும் புறந்தொழா வெளியில நம்ம தேய்க்கவே மாட்டோம் வேஷம் போட மாட்டோம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பெருமாளை தவிர்த்து வேற யாரையும் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் மற்றொரு தெய்வம் தொழாங்க நம்மாழ்வார் இவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டா. இந்த பராமரிச நாயகி இன்னொருத்தருக்கு சேவிக்கவே மாட்டான். பெருமாள் பெருமாள் பெருமாள் தான் என்ன எதை பார்த்தாலும் பெருமாள் ஞாபகம் தான் வருதுன்னு அவளுக்கு. எதை பார்த்தாலும் பெருமாள் பெருமாள் பெருமாள் அந்த மாதிரியே வரக்கூடிய சுபாவம் ஸ்ரீகிருஷ்ணன். அவளுக்கு நிம்மதியான போக சிவங்கோயிலுக்கு போகவே மாட்டா. அவளுக்கு தேவையில்லை. நமக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயம் ஏன்னா பரமே காந்தியினுடைய லட்சணம் நம்ம திருமணம் இருக்கோம். எங்க வாத்தியார் வந்து முத்துக்கிருஷ்ண சாஸ்திரிகள் இருக்கு. அவர் பிரசிடண்ட் அவாண்டி பெரிய பண்டிதர் 100 வருஷம் இருந்தார். வரச்சேதான் அவர் பரமபுரிஷ்டர் ரொம்ப கிட்டிக்காரர். இல்ல வேதாந்தத்துல அத்வைத வேதாந்தத்துல அவ்வளவு சொந்த ஞானம் உடையவர். அவர் 99 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தைகாசி மாசத்துல மூலம் அவர் வந்து அவாத்தே வாசிச்சு வருவோம். அவர் வந்து சொல்லுவார் ஏண்டா இந்த மாத்திரம் சாப்பிடுங்களேண்டா அப்படின்னு என்னதான் டா போடுவார். ரொம்ப சந்தோஷமா டா போடுவார். இன்னும் குழந்தைகளோட இடங்கள்லாம் ஆசையா போடுவார். எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அனுப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு கண்ணை ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் என்னால வர முடியல. எப்ப நான் ஸ்ரீரங்கம் போனாலும் சேர்த்துடுவேன். அவர் என்ன பண்ணாரா காணிம்பாக்கம் கோவிந்தாச்சார் சுவாமி கிட்ட கேட்டாரோ இந்த ஏன் எங்க ஆத்தனா நீங்க சாப்பிட மாட்டேன்றீங்களோ நாங்களும் வேதத்தை ஒத்துக்கிறோம் நாங்களும் ஆச்சாரமா இருக்கோம் கறி எடுப்பு இல்ல விறகெடுப்பு அப்படிலாம் என்ன விறகெடுப்பு தானே அதுலதான் நாங்க வந்து சித்திர பார்த்தாலும் தெரிய பண்றோம் ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்களோன்ட்டு. அதுக்கு இவர் பதில் சொன்னோம் ஒண்ணுமில்ல நீங்க குறுக்கேட்டு வர்றீங்களே அதுதான் எங்களை பாதிக்கிறது. இந்த விபூதி எட்டுகிறதுன்னு ஒண்ணு கொள்ளியோ அது இந்த பெரிய குன்றம் கூடாது. அவ பார்த்து கூட நம்ம சாப்பிட மாட்டோம். அவ பார்த்து கூட நம்ம சாப்பிடறது இல்லை. அந்த மாதிரி நம்ம ஸ்ரீகிருஷ்ணால் அப்படி இருக்கணும். ஏன் அப்படின்னு அதெல்லாம் மத சாஸ்திரங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய ஸ்மர்த்தாள். அவள்னா கோபிச்சந்திரன் இருப்பார். சிவங்கோயில் போக மாட்டார். சிவங்கோயில் போகவே மாட்டார். அவளுக்கு பிரமாதம் தான் தேவதையே. அவளை கோபிச்சந்திரத்தை நம்ம பரணதரம் எட்டுக்கிறோம் பாருங்கோ அந்த மாதிரி கையில எட்டுப்பாவா. மூர்த்த மண்டலம் தான் மூர்த்த மண்டலம் தான் எட்டுப்பா. விபூதி எட்டுக்கவே மாட்டாவா. அப்படிப்பட்டவா நிறைய பேர் இருக்கா. எங்க வாத்தியார் மாத்திரம் விபூதி எட்டுண்டு நடுவுல கோபிச்சந்திரன் எட்டுக்காரு. அந்த மாதிரி இருந்தாரு சொல்றக்காரு எங்க பெரியவா அப்படி பண்ணிட்டா அதான் நாங்க பண்றோம். அதனால இதெல்லாம் மோகசாஸ்திரங்கள். இந்த மோகசாஸ்திரங்களை நாம எல்லாம் கிரகிக்கவே கூடாது. இத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சகிக்கிற பாருங்க சர்வம் ஜானாதி ருத்ர ஸ்ருதிஷு சமஹிதஹ சத்யவாதீ ச த்ருஷ்டஹ ப்ரக்யாதம் தத்ரதம் ச குசிதுபனிஷதி இத்யஸ்துமானம் ததுக்திஹி மைவம் தேவேன தைத்ய பிரமதன ருஜினா மோகசாஸ்திராணி குர்விதி ஆதிஷ்டோ ஹேஷதந்திரம் நிஜம் அகததஹ தன்னதிஷ்டோ பதிவியம். ருத்ரஹ பரமம் ஜானாதி. இந்த ருத்ரன் சொல்லப்படக்கூடிய சிவன் இருக்கானே அவன் அனைத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான். சுதிகிருஜ மகிதா நமஸ்தே ருத்ர மன்யவே, நீ மன்னி சுரூபமா, மன்னி ஒண்ணு என்ன அர்த்தம் கோபம்னு அர்த்தம். நீ கோபத்தோடு இருக்கக்கூடிய ருத்ரன் உனக்கு நமஸ்காரம். உபாகரணம் வர போறது அவனையும் அர்த்தம். அன்னைக்கு நிச்சயமோ காமகாட்சி மன்னிர காட்சி ஜபம் பண்ணுவோம். என்ன அர்த்தம்? நம்ம வேதாத்தியமே பண்ணலையே, என்னவோ நம்ம ஜீவனம் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அந்த காலத்துல வேதாத்தியனம் பண்ணா அப்படி தான் வராது. வேத புருஷன் ரஷிப்பான் ரஷிப்பானோ அதை ரஷிக்கல. அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், இங்கிலீஷ் படிப்பு இந்த மாதிரி ஏதோ படிக்க வந்துட்டோம். இப்ப அதை படிச்சாக்கா படிப்பு இது வரல, பணம் வரல, ஜீவனமே கிடைக்கல. அதனால நம்ம ஏதோ காரணத்தினால நாம வந்து வேதாத்தியனம் பண்ணல, அதுக்கு பிராயசித்தமாக நாம வந்து பண்றோம். காமஹா அகார்ஷி இச்சை ஆசை, பண ஆசை, ஊர் ஆசை, வீடு ஆசை, நலம் ஆசை, குண்டாட்சி ஆசை, குழந்தை ஆசை, இந்த மாதிரி போய் இந்த காமோ அகார்ஷி மன்யுகு அகார்ஷி கோபம் தாபம் எல்லாம் இருக்கோயோ இவையெல்லாம் இந்த மயக்கு பிடித்து அதனால பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கணும். இதனாலதான் நாங்க வேதாத்தியனம் பண்ணாவிட்டோம், தப்பெல்லாம் பண்றோம், அது பிராயசித்தம், அதை பண்ணணும் அப்படின்றோம். அதனால இந்த கோபம் இருக்கிற இடம் தான் சரியா இருக்கணுமா, கோபம் குக்கவே கூடாது. இன்னைக்கு வந்து கோபமானது அந்த குருத்த கன்யா கன்யா குரு உணபி, குருத்த கன்யா குரு உணபி கோபிஷன் இருக்கானே அவன் ஆச்சாரியனை கூட கொண்டு விடுவான் அப்படின்னு மகா ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது, ஸ்ரீமத் ராமாயணம். அதனால கோபிக்கவே கூடாது, கோபமே வரக்கூடாது. கோபம் வந்ததுன்னா அது அதனால கூடாது. அதனால இந்த வாக்கியமே நமஸ்தே ருத்ர வன்யமே அப்படின்னு இருக்கு. அதனால உபநிடத்திலையும் சுதியிலையும் பிரசித்தம் சத்தியவாதீச்ச திருஷ்ட, அதுதான் கைதி பிரம்மணோ நாம அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தாசபூதா சுரஸ்தர் வேணுட்டு அதனால சொல்லப்பட்டதுனால உண்மையை சொல்லணும்னா அவன் சத்தியவாதித்த திருஷ்டம் தத்ரதம் விரதம் விரதமே தத்வாசுபதம் அப்படின்னுட்டு ஒரு இடத்துல சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தத் விரதஞ்ச பிரக்யாதம் சித்தமா இருக்கு உபநிஷதி. ததுக்தி மானமஸ்து, அவனால சொல்லப்பட்டதெல்லாம் பாசுபத விரதங்கள் இவைகள்லாம் மானமஸ்து பிரமாணமாக இருக்கட்டும் அப்படின்னுட்டு அவன் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு பதில் சொல்ற மைவம் அது ஒத்துக்க மாட்டான், அவ்வாறு நீ சொல்லக்கூடாது, ஆட்சி சொல்லவே கூடாது, அது தவறானது. ஏன் தெரியுமோ, தேவேன தேவன்னே யாரு, நம்ம பிரமாள் தேவ சத்தம் போட்டார். வேறதா கூட போடலாம், மைவம் கிருஷ்ணேன அப்படின்னு சொல்லலாம், அது சொல்லல. ஏன் அப்படின்னா திவு கிரீடாயாம்னுட்டு தாத்து தேவ சத்தம் எப்படி வந்ததுன்னாக்கா விளையாட்டா பெருமாள் பண்ணிட்டு இருக்காராம். யாராரு யாராரு இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றாளோ அவளை கிரீடையாவே விளையாட்டாவே எல்லாரையும் ரட்சி விட்டுருவாரு பெருமாள், எல்லாரையும் பெருமாள் ரட்சி விட்டுருக்காரு. அதனால தேவையின விளையாட்டு லீலையா லீலையே பண்ணிட்டு இருக்கிற எம்பெருமானால தைத்திய பிரமதன ரிசினா தைத்தியால், தைத்தியால்னா அசுராள்னு அர்த்தம். அவளை பிரமதனம், அவளை மயக்கணும், அட்டிக்கணும், அவளை எவ்வளவு கூட தப்பு பண்றோமோ அவ்வளவு கூட கீழே போயிட்டே இருப்போம். தைத்திய பிரமதனம் பண்ணிட்டு இருக்க ருச்சினா, அதுல ஆசையா பெருமாளுக்கு வந்து இந்த மாதிரி பாகவதான் பெரிய இது பண்றியா, ஸ்ரீ விஷ்ணுவாருக்கு விரோதம் பண்ற, நான் சொல்றதெல்லாம் கெடுக்கிறேன், புள்ள இருக்கியா, ஒன்னு அடிக்கிறம்பார் அப்படின்னுட்டு அடிக்கணும்னு அவருக்கு ஆசை பெருமாளுக்கு. அதனால அவர் என்ன பண்ணேனா ருத்ரனை பார்த்து மோகசாஸ்திராணி குரு தொம்மி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரையும் மோகசாஸ்திரங்கள்லாம் பண்ண வச்சிடும் பண்ண வச்சிடும் எல்லாரையும் மோகசாஸ்திரங்கள்லாம் பண்ணவே அதாவது இது மாதிரி சுத்ர தேவதைகள்லாம் நீ வந்து எப்படி எப்படி எல்லாம் பண்ணுவாளோ அதெல்லாம் பண்ணு பாகவதத்துல வரும் பெருமாள் அவதாரத்துக்கு முன்னாடி பெருமாள் வந்து சொல்லுவேன் அந்த மாய் மாயான்னு பெயர் பெருமாளுடைய மாயை நீ போய் இந்த கம்சனுடைய தங்க கால தேவைக்கு அவ வயிற்றுல பிறந்துட்டு இங்கேருந்து அங்க மாத்தி அங்கேருந்து இங்க மாத்தி விட்டுட்டு வரும் உடனே அவ பிறந்துடுறா அப்ப பெருமாள் சொல்ற நீ வந்து இதை மாதிரி உபகாரம் பண்ணினாக்கா உன்னை எல்லாரும் உனக்கு படி கொடுப்பா என்னோட தங்கன்னு சொல்லுவா ஒண்ணு வைஷ்ணவின்னு சொல்லுவா சண்டின்னு சொல்லுவா காளின்னுவா துர்கன்னுவா இப்படி எல்லாம் எல்லாத்தையும் பத்திரகாளின்லாம் சொல்லி உனக்கு பலி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவா லோகத்துல அதனால நீ பண்ணு அப்படின்னு ஆதேசம் பண்ற அதனால நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம் அந்த தேவதைகளுக்கு அந்த அந்த தேவதைய உபாசிக்கிறவா பண்ணுவா அவங்கெல்லாம் கிராம தேவதைகளா இருக்கும் கிராம தேவதைகள் நீங்க தேசனார் சொல்லுவேன் இல்ல நம்ம கோயில் அம்மங்கோயில்னா கூழ் வாக்குப்பா கூழ் வாக்கு நம்ம எல்லாம் போக மாட்டோம் ஆனா கிராம தேவதைகள்னு சொல்லிட்டு அரிசிட்டு ஒருபடியோ நம்மளால ஆனது ரொம்ப கஷ்டம் ஒரு நாலு காப்பிடி போட்டு எடுத்துட்டேன் ஒருபடியோ ரெண்டு படியோ இருக்கும் அந்த அரிசி போட கூழ் வாக்குப்பா அது ஏன்னா நம்ம கூட உபாதையும் எப்படி உபாதையும் பெருமாளுடைய ஊதியா பிறக்கும் அதனால நம்ம கிராமங்கள்ல அதெல்லாம் கொடுப்பா எல்லாத்தையும் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ண சொல்லுவா அப்படி இது ஏன் எப்படின்னாக்க பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி இதெல்லாம் என்ன சுத்திர தேவதைகள் அந்த தேவதைகள்லாம் பண்ணினோம்னாக்கா அது நமக்கு நீச்சமா தான் கிடைக்கும் அல்பமான பலன் பலன் உடனே உடனே அதெல்லாம் முடிடும் போயிடும் அப்படிப்பட்ட பலன் நமக்கு தேவையில்லை இருந்தோம் அந்த மாதிரி பலன் நமக்கு தேவையில்லை அதனால இங்க வந்து சொல்றது மகாபாரி காரைய அப்படின்னு பெருமாள் ஆதேசம் பண்ணியா அதனால மோகசாஸ்திரான் குறியீட்டி ஆதிஷ்டா ஏஷா இவன் அவனால் ஆக்ஞாபிக்கப்பட்டவன் உத்தரவிடப்பட்டவன் நியமிக்கப்பட்டவன் என்ன பண்ணா ஏஷா நிஜம் தன்னுடைய தந்திரம் அவன் பண்ணினான் அதனால மோகசாஸ்திரம் தான் அது எல்லாரையும் மோகிக்கணும் அப்படின்றது போதும் அவன் பண்ணினான் அது நமக்கெல்லாம் தேவையில்லை தத்த இந்த மாதிரி மோகசாஸ்திரமாக அவன் பண்ணினதுனால அது என்ன சிஷ்டோபஜீவியம் நம்மெல்லாம் யாரு சிவிஷ்டவார் நம்மெல்லாம் சிஷ்டர் வேதம் சாத்விக புராணங்கள் சாத்விகமான இதிகாசங்கள் சாத்விகமான மனுஸ்மிருதிகள் மனு முதலானவா எழுதின ஸ்மிருதிகள் அந்த சாத்விகமான ஆச்சாரங்கள் அதையே அனுஷ்டிக்கிறவா அதையே அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை ஒரு விஷயம் பாருங்கோ பெருமாளுக்கு வேத பாராயணம் நடக்கிறது அதுக்கு ஸ்மார்த்தாலாம் கூட உட்கார்றா அதே எத்தனை சிவன் கோயில் இருக்கு எவ்வளவு புறப்பாடு இருக்கு எங்கேயாவது வேத பாராயணம் இருக்காளாவா போய் பண்ண சொல்லுங்க இத பெருமாள் அந்த சிவபெருமான் புறப்பாடு அது இல்லையோ அங்க பாராயணத்துக்கு பின்னாடி சொல்லுங்க அவ போகவே மாட்டா அவ தேவையில்லை அது ஏன் அப்படின்னாக்கா அவளுக்கே சில விஷயங்கள ஒத்துன்னு போறா புதுக்கோட்ட சுவாமி காய்ச்சார் புதுக்கோட்ட சுவாமி திருப்பதியில் இருந்த இங்க பண்டிதர் அவரோட ஆஸ்தானத்தில் இருந்தார் அந்த மகானந்த சாஹிப்பை சிவன் சுவாமி நம்ம கல்யாணங்கள்னா லட்சுமி கல்யாண வைபோகம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் லட்சுமி கல்யாணம் வைபோகம் அப்படின்னு இன்னொன்னு யாரா இருந்தாலும் சரி அந்த பொம்னாட்டியை பார்த்தா லட்சுமி கலையா இருக்கேன்னு சொல்றாளே தவிர்த்து நீ பத்திரகாளி மாதிரி இருக்கேன்னு சொல்றாளா யாராவது அப்படி சொன்னாக்கா என்ன நடக்கும் பத்திரகாளின்னு என்ன அர்த்தம் மங்களகரமானது தான் அர்த்தம் பத்திரம்னா மங்களம்னு அர்த்தம் மங்களம் க்ஷேமம் ஸ்ரீமத் ராமாயணத்துல பத்ரம் தேன்னு வரும் நம்மோட சொல்றோம் பத்திரமா இருங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஜாகிரதைன்னு அர்த்தம் இல்ல மங்களமா இருங்கோன்னு அர்த்தம் சுபமா இருக்கணும் இங்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம் பத்திரகாளின்னு ஆனால் பத்திரகாளின்னு என்ன அர்த்தம் லோகத்துல தண்டகாரி அப்படின்னு அர்த்தம் முடிஞ்ச பத்திர பத்திரகாளி தான் கிடையாது அப்படின்னு தான் சொல்றோம் அதே நன்னா அழகா சாந்தமாக அழகுன்னு என்ன அர்த்தம் இரண்டும் பல பல பலன் இருக்கிறதோ சோப்பா இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. பளிச்சுன்னு இருக்கிறது தான். அதுல கருப்போ வெளுப்போ சோப்போ எப்படியா இருந்தாலும் சரி, அந்த லக்ஷ்மி கலை பளிச்சுன்னு இருக்கணும், பிரசாந்தமா இருக்கணும். முகத்துல எப்பொழுதும் சொல்லணும்னு வரக்கூடாது, திருச்ச முகமா இருந்தோம். அந்த மாதிரி இருந்தாக்கா அந்த கிரகம்தான் லட்சுமி கலையோட இருக்கும். அந்த சுவாமி சேர்த்தார், இந்த பொண்ணு லட்சுமி கலையா இருக்காளே அப்படின்னு தான் சொல்றோம். பத்ரகாளியா இருக்கா, துர்கையா இருக்கான்னு சொல்றது இல்லையே, கௌரியா இருக்கான்னு சொல்றோமா, உமா மாதிரி இருக்கேன்னு சொல்றோமா, லட்சுமி கலைன்னு தான் சொல்றோம். அதுதான் பிரகாசம், அதுதான் சாந்தம், அதுதான் நித்தியம். அதனால இதெல்லாம் சுத்திரங்கள், சுத்திரமான விஷயத்துல நாம் எல்லாம் பிரவர்த்திக்க மாட்டோம். அதனால ததக தது அந்த சைவ பட்சமானது என்ன சிஷ்ட உபஜீவியம், சிஷ்டர்களால நம்மளால என்ன உபஜீவியம், உபஜீவிக்கவே படக்கூடாது, நாம் அதை ஏற்றுக்க கூடாது, அது பிரமாணமாக. அதனால அந்த சைவ ஆகமங்கள்லாம் சர்வாத்மனாகம் பண்ணிடணும். ஆகவே ஆகமமானது பிரமாகாது அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல சாட்சி. இப்ப பாருங்க, சர்வம் ஜானாதி ருத்ரஹ ஜிஜமஹித்ரஹ சத்யவாதி சதிருக்தஹ பிரக்யாதம் பத்ரதஞ்ச பசித உபநிஷதீதி அப்யமானம் சதுத்தி இவம் தேவேன தைத்ய பிரனர்ஷினா மோகசாஸ்திராணி குருவிதி ஆதிஷ்டஹ கேஷதந்திரம் அகிருதத்தஹ தன்ன சித்தோபதீயம் கவிதாந்திக சிம்ஹாய ஜ்ஞான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.